மதுரம் பரம பிரசாதம் மன கை வெலசின பிரேம பிரசாதம் மதுரம் மதுரம் பரம பிரசாதம் மன கை வெலசின பிரேம பிரசாதம் கிறிஸ்துனி தேகம் ஆத்மல போஜ்யம் அமிருத பானம் பாவன ருதிரம் கிறிஸ்துனி தேகம் ஆத்மல போஜ்யம் அமிருத பானம் பாவன ருதிரம் லோகுனரே ஜெனுலாரா பிரேமதுலாரே முதமாரா லோகுனரே ஜெனுலாரா மதுரம் மதுரம் பரம பிரசாதம் மன கை வெலசின பிரேம பிரசாதம் ஆக்கலி தீர்ச்சேனு யாவே தேவுனி மன்ன ஆஹாரம் எடாரிலோ ஆக்கலி தீர்ச்சேனு யாவே தேவுனி மன்ன ஆஹாரம் எதலனு நிம்பி சுதலனு பஞ்சே எதலனு நிம்பி சுதலனு பஞ்சே அனுக்ரஹ போஜ்யம் ஈ சத்ப்ரசாதம் அனுக்ரஹ போஜ்யம் ஈ சத்ப்ரசாதம் லோகுனரே ஜெனுலாரா பிரேமதுலாரே முதமாரா லோகுனரே ஜெனுலாரா பிரேமதுலாரே முதமாரா மதுரம் மதுரம் பரம பிரசாதம் மன கை வெலசின பிரேம பிரசாதம் ఆకలి తీర్చెను నిత్య భోజ్యముగా తన దేహమునే నిత్య భోజ్యముగా తన దేహమునే మన కై ఒసగెను మన ప్రభు క్రీస్తు మన కై ఒసగెను మన ప్రభు క్రీస్తు లోకునరే జనులారా ప్రేమతోరే మూలమారా ஜெனுலாரா பிரேமதுலாரே முதமாரா மதுரம் மதுரம் பரம பிரசாதம் மன கை வெலசின பிரேம பிரசாதம்